Oye, oye, oya. Oye, oye, oya. Oye, oye, oya. லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா ஓ நீயே என் காதல் லைலா நீயே என் காதல் லைலா ஓ நீயே என் காதல் லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் காதல் லைலா அணச்சாணையும் நெருப்பல்ல இது அணச்சாயரியும் நெருப்பையா குளிருது குளிருது அம்மாடி தோண தேடுது தேடுது அம்மாடி ஆசைகள் நெஞ்சினில் ஒரு கோடி நிறைவேறுது இங்கே அம்மாடி ஓஹோ லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் காதல் லைலா காதல் கம்பன் இவனும் வந்தானம்மா கிழுகிழு கிழுகிழு சத்தந்தா குழுகுழு குழுகுழு முத்தந்தா இளமையின் ரகசியம் இப்பத்தான் புரியுது புரியுது அப்பப்பா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா காதல் லைலா நீயே என் காதல் லைலா ஓ நீயே என் காதல் லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் ஆசை லைலா லைலாவே லைலா லைலா நீயே என் காதல் லைலா